தந்தாய் ஆசை மனது நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது ஒரு நிலவாக்கி பாவை என்ற ஆயிரம் மலரை ஒரு மலராக்கி பாவை என்றாக மாறாக நின்றாடவோ மாலை நேரம் வந்துடவாடவோ அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம்வா அது சிந்தாமல் கொள்ளாமல் பக்கம்வா அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கம்வா